பாட்டு சின்ன குயிலிசை கேட்டு சந்த வரிகளை போட்டு சொல்லிக் கொடுத்தது காற்று சின்ன குயிலிச கேட்டு சந்த வரிகளை போட்டு சொல்லி கொடுத்தது காற்று உறவோடுதான் அத பாடணும் இரவோடுதான் அரங்கேறணும் சின்ன குயிலிசை கேட்டு.